கதை பேசுமா, இன்ப கவி பாடுமா, இங்கு கண்ணோடு கண் சொல்லும் மொழியிலே. நிலவென்ன பேசும், குயிலென்ன பாடும், மலரென்ன சொல்லும் மனதிலே. கதை பேசுமா, இன்ப கவி பாடுமா, இங்கு கண்ணோடு கண் சொல்லும் மொழியிலே. பருவங்கள் ஒன்றாகி மகிழும் நிலையில் நீல பட்டாடை போல் தோன்றுவார்.